శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాత్మికే శ్రీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే వ్యాఖ్యాముత్తరాం కరఘరచిదే పుస్తకం శంఖచక్రే విభ్రద్భిన్నస్ఫటికరిచిరే పుండరీకే నిషణ్ణః అమ్లానస్త్రీరమృత విశదైరంశుభిః ప్లావయన్మాం ఆవిర్భూయాదనఘమహిమా మానసే వాగతీశః. విద్యా అధిపతియాగ విద్యకి ప్రధాన దేవతయాగ ఇరుక్కకూడియవర్ நம்முடைய பரிமுக பெருமான் ஹயக்ரீவர். அவருடைய அவதார தினமாக ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் என்பதாக மகான்கள்லாம் சொல்றது உண்டு. இதை சில சமயம் வந்து இந்த ஆவணி மாதம் என்பதை சௌர மாச கணக்குப்படியாக ஆடி மாதமே அனுஷ்டானம் செய்வது உண்டு. சில இடங்கள்ல பரகால வடம் முதலான ஸ்தலங்கள்ல சில இடங்கள்ல ஆவணி திருவோணத்தில் அனுஷ்டானம் செய்வது உண்டு. ஹயக்ரீவ அவதாரம் என்பது பெருமாளுடைய அவதாரத்துல முக்கியமான அவதாரங்கள்ல ஒண்ணு, ரொம்ப பிரதானமான அவதாரம், ஆதி காலத்து அவதாரம். ஏனென்றால் ஹயக்ரீவன் வந்து வேதங்களை மீட்டு கொடுத்த அப்புறம்தான் பிரம்மா வந்து லோகத்தையே சிருஷ்டிக்க முடிஞ்சுதான். ஆதி காலத்துல பிரம்மா லோகத்தை சிருஷ்டிக்கணும்னு ஆரம்பிக்கிறார். வேதங்களை வச்சுதான் லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கணும். வேதங்கள்ல எப்படி சொல்லியிருக்கும் பார்க்கணும், அதை வச்சுதான் லோக சிருஷ்டி நடக்கணும். வேதேன ரூபே வியகரோத் சதாசதி பிரஜாபதி அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ பிரம்மா அந்த வேதங்களை வைத்துக் கொண்டு அவர் லோக சிருஷ்டி பண்ணும்போது மது கைதபர்ன் ரெண்டு பேர் அசுரர்கள் அந்த வேதங்களை அவர்கள் அபகரித்து போயிட்டார்களாம். அப்போ பிரம்மா செய்வதறியாமல் அவர் திகைத்து போய் நிற்கிறார். மது கைட்டபச்சேதி ரோகம் விதூய திரவி திவ்ய சத்துர் விதாசுர் விதாய அப்படின்னு பராசரப்பட்ட கட்சி சுத்தி மதுங்கிறவர் கைட்டபங்கிறவர் ரெண்டு பேரும் ரஜஸ் தமோ குணங்கள் என்று வந்தவர்கள். ரஜோகுணமும் தமோ குணமும் இருந்தால் ஞானம் வராது, ஞானத்துக்கு எதிராகும் ரெண்டும். தமோ குணம் இருந்தால் தூக்கம் வரும், ரஜோகுணம் இருந்தா கை துருது இருக்கும், கால் துருது இருக்கும், ஏதாவது காரியம் செய்யலாமே தோணும், உட்காந்து படிக்கலாமே தோணாது. அதனால இது ரெண்டும் ஞானத்துக்கு எதிர். சத்துவகுணம் அப்படிங்கிறது ஞானத்துக்கு காரணமாகும். இந்த மது கைதவன் ரெண்டு பேரும் ரஜோகுணம் தமோகுணமாக அந்த சுரூபத்துல இருக்கிறவாளா. பிரம்மாவினுடைய ரஜோகுணம் தமோகுணமே இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்ப அவர்கள் வந்து இந்த ஞானத்தை அபகரித்துக் கொண்டு போகிறார்கள். ஞானம் தான் வேதம், வேதத்தை தான் முக்கியமான ஞானம் இருக்கு. அவர் அபகரித்து போக அப்ப வந்து பெருமாள் ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ண பெருமாள் சுத்த சத்துவமயமான பெருமை அவருக்கு இருக்கு. அதனால அந்த ஹயக்ரீவ பெருமாள் அதுவும் விசுத்தமான பெருமாள், வெண்மையான ஒரு பெருமையில இருக்கக்கூடிய பெருமாள் ஹயக்ரீவ பெருமாள் அவர் போய் அந்த வேதங்களை எல்லாம் மீட்டுக் கொண்டு வந்தார். அதனால என்ன தெரியுங்கிறதா, சத்துவகுணம் இருந்தால் ஞானம் வரும், ரஜோகுணம் தமோகுணம் இருந்தால் ஞானங்கள் உள்ள ஞானமும் போயிடும் என்பதாக தெரியுது. இதுதான் இதுல தெரியக்கூடிய தத்துவம். அப்ப பெருமாள் வந்து ஹயக்ரீவ அவதாரம் செய்யும் போது அந்த சத்துவகுணத்தை நமக்கு நன்றாக இந்த மாதிரி ஒரு லீலை மூலம் பிரகாசனப்படுத்திக் கொண்டு அந்த வேதங்களை மீட்டுக் கொடுத்து கொண்டு அவதாரம் செய்தபடியினாலே அவர் வித்யாதிபதியாக இருக்கார். நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுப்பவராக அந்த அவதாரத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார். லோகத்துல ஞானத்தை கொடுப்பவர்கள் அப்படின்னு யார் யார் உண்டோ எல்லாமே ஹயக்ரீவனுக்கு அனுகிரக பாத்திரமாகிதான் ஞானத்தை கொடுக்கிறாங்க. அத சுவாமி தேசிகன் வந்து தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதியோபி வியபதேசிய வாசக புரந்தி சர்வே தவ சக்தி தேசிகி என்பதாக சாதிக்கிறார். சிவபெருமானுடைய தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் அவர் வித்தியை கொடுக்கக்கூடியவராக பிரசித்தம். அது மாதிரி பிரம்மாவுடைய பிரம்மபத்தினா இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி அவரும் வித்யா தேவி என்பதாக பிரசித்தம். அந்த மாதிரி வியாசர் பிரம்மாவுடைய அவதாரம் வியாசாவதாரம் என்பவர் அவருடைய தினம்தான் குரு பூர்ணிமா என்பதாக விசேஷமாக சொல்லுகிறார்கள். அதெல்லாம் யார் இருந்தாலும் எல்லாரும் ஹைக்ரீவதி அனுகிரகத்தினால்தான் இவர்கள் வந்து அந்தந்த அந்தந்த சக்தியை பெற்றிருக்கிறார்களாம். அதனாலே அப்படிப்பட்ட ஹைக்ரீவனுடைய அனுகிரகத்தை நாம் பெற்றோமானால் நாமும் கூட சரஸ்வதி ஆகலாமோ என்னமோ, நல்ல அனுகிரகம் இருந்தால் நம்மும் அப்படி ஆகலாம் என்பதாக தெரியும்னா, சரஸ்வதிய வாக்தேவியாக ஆக்கினவரே ஹைக்ரீவ பெருமான் தான், சரஸ்வதியினுடைய ஆராத்யமூர்த்தியே ஹைக்ரீவ பெருமான் தான் என்பதாக நம்ம பகவத் ராமானுஜருடைய ஐதிஹியத்துல இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். அதனாலே இப்படி விசேஷமான வித்யாதிபதியாக பெருமான் ஹைக்ரீவன் எழுந்துள்ளிருக்கிறார். நமக்கு இன்னும் விசேஷமாக சுவாமி தேசிகனுடைய ஆராத்ய மூர்த்தியாக ஹைக்ரீவன் எழுந்துள்ளிருக்கிறார். சுவாமி தேசிகன் ஹைக்ரீவனை தபஸ் மூலமாக சாட்சா்காரம் பண்ணி ஹைக்ரீவனுடைய பரம அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு சர்வதந்திர சுதந்திரராக எல்லா தந்திரங்களும் தனக்கு கைவரப்பெற்றவராக விசேஷமாக எழுதியிருந்தார் என்பது அவருடைய ஐதிஹியத்திலே ரொம்ப பிரசித்தமான ஐதிஹியம். இது துரக வஜன தேஜோ பிரம்மித ஆச்சரிய சக்தி என்பதாக சொல்றார். ஹைக்ரீவ கடாட்சம் இல்லாமையே தேசியனுக்கு அபாரமான ஞானம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நடாதூரமான அனுகிரகம், அப்புள்ளார் அனுகிரகம், இதெல்லாம் இருக்கிறபடினால அபாரமான ஞான சக்தியோடு தான் சுவாமி தேசிகன் எழுந்துள்ள விம்சத்தியே விஸ்ருத நானாவித வித்யா அப்படிங்கிறார். என்னென்ன வித்தியை உண்டோ எல்லாம் 20வது திருநட்சத்திரத்தில் மொத்தம் சுவாமி தேசிகனுக்கு நியாயம் மீமாம்சா வியாக்கரணம் பௌத்தம் ஜெயினம் முதலான பூர்வபக்ஷங்கள், அது மாத்திரம் இல்லாமல் நியாயம் மீமாம்சா வியாக்கரணம் முதலான சாஸ்திரங்கள், அது மாத்திரம் இல்லாமல் வேதாந்த சாஸ்திரம் ரகசியார்த்தங்கள் முதலானது இன்னும் என்னென்ன இருக்கோ மொத்த வித்தியைகளுமே சுவாமி, அது மாதிரி ஆகமங்கள் இத்திகாசங்கள் புராணங்கள்னு என்னென்ன இருக்கோ வேதாத்தியனத்திலிருந்து ஆரம்பம் இருக்கு, அதிலிருந்து ஆரம்பிச்சு சக்கரமும் தேசியனுடைய கைவசம் வந்திருக்கு. சக்கரம் தேசிய தத்துவம் தான் இல்ல, கையில வசம் இருக்கு மொத்தம், அவர் இட்ட வழக்கு தான் மொத்தம் அப்படிதான் கையில வச்சுட்டு இருந்த. இப்ப ஹைக்ரீவனுடைய அனுகிரகத்தினால என்ன ஆச்சுன்னா, உரக வதன தேஜோ பிரம்மித ஆச்சரிய சக்தி அப்படிங்கிற யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சக்தி ஹைக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே வந்திருக்கு. அனாயாசமா வாதத்துல எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி, யார் விளையாட்டாக வந்து நான் சில்பி நான் வந்திருக்கேன் என்னை சில்பத்துல ஜெயிக்க முடியுமா அப்படின்னும், நான் கிணறு கட்டுறவன் வந்திருக்கேன் என்னை கிணறு கட்டுறதில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யார் எந்த கலையை கேட்டுக்கொண்டு வந்தாலும் அந்த கலையெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து அனாயாசமாக கையாளக்கூடிய ஒரு சக்தி. இன்னும் மந்திரவாதங்கள் தந்திரவாதங்கள் என்னென்ன இருக்கோ மொத்தம் இருக்கு. ஹைக்ரீவனுக்கு சமமாக சகல கலைகளும் தேசிகன் கிட்ட இருக்குப்போம். அதான் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு திருநாமம். சகல தந்திரங்களும் அவர் இட்ட வழக்கா இருக்கு, எல்லாத்திலையும் அவர்தான் சுதந்திரர் என்பதாக இருக்கும். இது ஹைக்ரீவனுடைய பரம அனுகிரகம். ஏன்னா சகல கலைகளுக்கும் ஹைக்ரீவன் தான் ஆதி தேவன், அவன் தான் அதிபதி, அதனால அந்த பெருமாள் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாரா அப்படிங்கிறது தேசியனுடைய சரித்திரத்துல பிரசித்தமாச்சு. ஹைக்ரீவ மந்திரத்தை தியானம் பண்ணி ஹைக்ரீவ மந்திரத்தை பெற்று உபதேசம் பெற்று கௌரத்மான் மூலமாக, அதுக்கப்புறம் அந்த ஹைக்ரீவனையே தியானம் பண்ணி ஹைக்ரீவனையே சாட்சா்காரம் பண்ணி, இப்படி எல்லாம் சுவாமி தேசியன் எழுந்துட்டு இருந்தபடினாலே சுவாமி தேசியனுடைய சீசூக்திகளை பார்த்தா அதெல்லாம் அழகா தெரியும். அது மாத்திரமில்லாமல் சுவாமி தேசியனுடைய விபவத்திலையும் பல ஹைக்ரீவ லீலைகள்லாம் நடந்தது. அதனால இன்னைக்கும் கூட சுவாமி தேசிகன் சன்னிதின்னு இருக்கிறவங்க முக்காசி அந்த ஹைக்ரீவ எழுதியிருப்பேன். ரெண்டு பேரையும் சேர்த்தே என்ன பண்ணுவார்கள், பொதுவாக பெருமாள் எழுதிருப்ப, பொதுவா ஆச்சாரிய சன்னிதினா அங்க ஓரளவு பெருமாள் யாராவது எழுதிருப்ப. அப்போ கோயில்னா கவலை இல்லை, கோயில்னா பெருமாள் இருக்க, பெருமாளை சுத்தி ஆச்சாரியர்கள் சன்னிதி பிராகாரங்கள்ல முதலான இடங்கள்ல பிராங்கணத்திலேயோ பிராகாரத்திலேயோ ஆச்சாரிய சன்னிதிகள்லாம் இருக்கணும் என்பதாக ஆகமங்கள்ல சொல்லியிருக்கார். அந்த ரீதியில ஆச்சாரியர்கள் சன்னிதி எழுதிருப்ப. வேற எங்க தனியா ஆச்சாரனுக்கு சன்னிதி எழ பண்ணா கூட அப்போ வந்து பெருமானை இட பண்ணுவார். அப்போ அந்த சமயத்துல தேசிகன் சன்னிதியை இட பண்ணா அப்போ ஹைக்ரீவனை இட பண்ற வழக்கம். அப்படி தேசிகனுக்கு அந்தரங்கமானவர் ஹைகிரீவர், ஹைகிரீவனுக்கு அந்தரங்கமானவர் சுவாமி தேசிகன். விசேஷமான அனுகிரகம் எல்லாம் பண்றார், சிராதத்தை நடத்தி கொடுத்திருக்கார், நித்தியமே அவருடைய ஆராதனத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஆராத்திய மூர்த்தி ஹைகிரீவன், சரஸ்வதி தேவி ஆராய்ச்ச மூர்த்தியை சுவாமி தேசிகனுக்கு வந்து எழுதியிருந்தார். இப்படி எல்லாம் நிறைய ஐதிஹியங்கள்லாம் இருக்கு. அப்படி சுவாமி தேசிகன் ஹைகிரீவன் கிட்ட விசேஷ ஈடுபாட்டோட இருந்து அபூர்வ சாதனைகள்லாம் அநேகமாக சாதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அது சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லயும் பார்த்தா ஹைகிரீவ ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு அநேகம் இருக்கு. அதனாலதான் நடிகர் என்ன பண்ண, சுவாமி தேசிகனின் ஹைகிரீவ ஸ்தோத்திரங்கள்னு போட்டிருக்கேன். ஹைகிரீவ ஸ்தோத்திரம் மாத்திரம் இல்ல, ஹைகிரீவ ஸ்தோத்திரம் நமக்கு தெரியும், ஸ்தோத்திர பாடத்துல ஹைகிரீவ ஸ்தோத்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தது இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது மாத்திரம் இல்லாமல் பல கிரந்தங்கள்ல ஹைகிரீவ ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். குறிப்பாக சததூஷணி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகம் கிட்டத்தட்ட ஹைகிரீவ பத்தி சாய்ச்சிருக்கேன். சததூஷணிங்கிறது வாதத்துல சுவாமி தேசிகன் வந்து பிரதிவாதிகளெல்லாம் ஜெயித்து அதன் பலனாக வந்த கிரந்தம் அது. நிறைய வாதங்கள் தான் இருக்கு அதுல, 1வது வாதம், 2வது வாதம் அப்படின்னு அது வாத கிரந்தம் தான். சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் வாதம் அப்படின்னு சொன்னால், அப்போ சுவாமி தேசிகன் அந்த வாதத்துல ஜெயிக்கிறதுக்கு காரணமே ஹைகிரீவன் தான். ஹைகிரீவன் தான் தேசிகனுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்க, அந்த ஹிருதயத்திலேருந்து பேசுறது ஹைகிரீவன் தான். சுவாமி தேசிகன் வாயில வார்த்தை விதை தவிர எப்பவுமே வாயில வரக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ஹிருதயத்திலேருந்து வரும். ஹிருதயத்துல எது நினைக்கிறோமோ அதுதான் வாயில வார்த்தையாக வருது நமக்கு எல்லாருக்குமே. அதனால உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல இருந்துட்டு ஹைகிரீவன் இருக்கிறபடினால அவருடைய வார்த்தை தான் சுவாமி தேசிகனுடைய திருவாக்கில் வருதான். அதனாலதான் அனாயாசமாக எவ்வளவு கடினமாக வாதம் பண்றவர்களா இருந்தா கூட அவர்களை எல்லாம் அனாயாசம் தேசிகன் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைகிரீவனுடைய ஒரு துவனி அது. ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா அப்படின்னு சாதிக்கிறார். ஹயகிரீவனுடைய ஹேஷா அப்படின்னா ஒரு கனைப்பு அர்த்தம், குதிரை பெருமானும் குதிரை பெருமான ஒரு கனைப்பாம் அது. கலகலகான ஹலு ஹல அப்படின்னு சப்தம், ஹலஹலன் கனைக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு பிரிச்சிருக்க. ஹல் அப்படின்னா மெய் எழுத்து, அகல்னா உயிர் எழுத்து. மெய் எழுத்தும் உயிர் எழுத்துவாக கலந்து சக்கர அக்ஷரங்களும் ஹைகிரீவனுடைய வாக்கிலிருந்து தான் முதல்ல வந்துதான் அப்படின்னு அதுக்கு தாற்பயம் சொல்றா பெரியவாள்லாம். இருந்தாலும் வாதத்துல சுவாமி தேசிகன் வாதத்துல ஜெயிக்கிறதுக்கு காரணம் உள்ள இருந்து ஹைகிரீவன் பேசுறபடினால. அதே மாதிரி சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணார், கிரந்தங்கள் எல்லாம் பண்ணார் அப்படின்லாம் பண்றோம் இல்லையோ, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா உள்ள இருந்து ஹைகிரீவன், நாக்கில் இருந்து ஹைகிரீவன் பேசுறாரா அப்படின்னு. ஹைகிரீவன் தான் இந்த கிரந்தத்தை பண்ணார் அப்படின்னு பல இடங்களில் சாதிக்கிறார். அதிக ரகசியத்திரை சார் முடிவுல என்ன சாதிக்கிறார்னா, வெள்ளை படிமுகர் தேசிகராய் விரகால் அடியோம் உள்ளத்தை எழுதியது. இத நான் எழுதல, நான் வெளியில எழுதுறது இருக்கட்டும், என் மனசுல ஒருத்தர் எழுதியிருக்கார், அது ஹைகிரீவன் எழுதியிருக்கார். ஹைகிரீவன் எப்படி எழுதினார், தேசிகராய் விரகால் அப்புள்ளார் அப்படிங்கிற ஆச்சாரியின் மூலமாக ஹைகிரீவன் என் மனசுல எதை எழுதினானோ அதை நான் இப்போது ஓலையில் எழுதுறேன் அப்படின்னா. ஓலையில எழுதணும்னா முதல்ல மனசுல ஒருத்தர் எழுதணும், மனசுல இருக்கிறதான இப்ப ஓலையில எழுதணும். எப்பவுமே மனசுல ஒரு தீர்மானம் பண்ணி அதை தானே ஓலையில எழுதுறோம். அப்ப எல்லாருமே முதல்ல மனசுல எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் ஓலையில எழுதுறோம். நம்ம எழுதுறதா இருந்தா அப்ப அந்த மாதிரி சுவாமி தேசிகன் முதல்ல மனசுல எழுதிண்டார், அதை ஓலையில எழுதுறார். அவர் மனசுல எழுதிண்டார்னா அவரா எழுதிண்டாரா, அதான் இல்ல, நானா எழுதல, அப்புள்ளார் எழுதி வச்சிருக்க என் மனசுல, அதை நான் அப்படியே ஓலையில காப்பி பண்றேன் இப்போ அப்படின்ற. அப்புள்ளார் எழுதி வச்சு, அப்புள்ளார் இப்படி இவ்வளவு ஆச்சரியமான விஷயத்தை எழுதி வச்சார்னா, அப்புள்ளார் மாத்திரம் இல்ல, அப்புள்ளார் ஆச்சாரியன் ஆச்சாரிய முக்கியன ஹைகிரீவன் எழுதிருக்காரு. பெருமாள் ரகசியத்ரேசாரம் அப்படிங்கிறது ஹைகிரீவனுடைய பரம அனுகிரகம், அது நமக்கு கிடைச்சிருக்கு. ஹைகிரீவனுடைய அனுகிரகம், அப்புள்ளாம் முதலான ஆச்சாரியருடைய அனுகிரகம், தேசிகனுடைய அனுகிரகம் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தம் தான் ரகசியத்ரேசாரம் அப்படிங்கிறது. இதுல அழகான விஷயம் என்னன்னு கேட்டானா, வெள்ளை பரிமுகர் அவர் சாட்சாத்தா எழுதினான்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அத்தனை வசதி கிடையாதான், ஏன்னா அது சம்பிரதாயத்துல வரல அப்படின்னு ஆயிடும். இல்ல சம்பிரதாயத்துல வந்தா கூட பெருமாளுடைய சம்பிரதாயம் இல்லாமல் வேற ஒரு சம்பிரதாயத்துல வந்து வச்சுக்கோங்க, எத்தனையோ சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ, அந்நிலை நடந்துருக்கு நிலை நடந்துருக்குன்னு பல சம்பிரதாயங்கள் பொறுக்கலையோ. ஆனா நம்ம சம்பிரதாயம் என்ன கேட்டா லக்ஷ்மி நாத சமாரம்பாம் அப்படின்னு பெருமா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கிற சம்பிரதாயம் இது. அப்படி இல்லாமல் வேற சம்பிரதாயத்தில் வந்திருந்தா அதுவும் பிரயோஜனம் கிடையாது. அதை காண்பிப்பதற்காக ஹேகிரிவன் என்ன பண்றாருன்னா, தேசியனுக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணுவதற்காக தேசிகராய் விரகால்னு அப்புள்ளார் மூலமாக தேசியனுடைய மனசுல எழுதி வச்சிருக்க, அதை வந்து நான் ரகசியத்தில் சாரமாக இப்போ நான் ஓலையில் இட்டனம். யாம் இதற்கு என் இது நீங்க ஏத்துனா எடுத்துக்கோங்க, எது கேட்டா போங்க. ஹேகிரிவன் சாதித்த விஷயம் இது, அப்ப இது வேணும்னா ஏத்துக்கோங்க இல்லாட்டா வேண்டாம் அப்படின்னு அழகா சொல்ற சுவாமி. அதனால சிவத் ரகசியத்திரி சாரம் என்பது ஹைகிரீவன் சாதித்தது, அதிகர சாராவளி என்பது ஹைகிரீவன் சாதித்தது, சுவாமியே சாதிக்கிறார். தத் பக்தா வாஜி பக்தரஹா சமஹ சக மம குருபி வாதிகம் சாம் புவாகை. அங்கு இதே விஷயம் தான் சொல்றாரு. இது சொல்றவர் யாருன்னா ஹைகிரீவன். ஹைகிரீவன் சாட்சாத்தா சொல்ல என்னுடைய ஆச்சாரியன் மூலமாக சொல்றார். அங்கே அதிகர சாராவளி ஸ்ரீபாஷ்யத்திலையும் சரி, அது ஸ்ரீபாஷ்யமானாலும் சரி ரகசியத்திரி சாரமானாலும் சரி எதுவானாலும் சரி ஹைகிரீவன் தான் சாதிக்கிறது எல்லாம், ஆச்சாரியன் மூலமாக தான் சாதிக்கிறது எல்லாம். இல்ல சுவாமி தேசியம் என்னுடைய இதுன்னு எதுவுமே கிடையாதுன்ற மொத்தமுமே இதுல ஏதாவது சரியில்லை அப்படின்னு தோணிச்சுன்னா அப்போ ஹைகிரீவன் திருவுள்ளத்தை நீங்க ஏத்துக்கலைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இல்ல இந்த சம்பிரதாயத்தை ஏத்துக்கலை அப்படின்னு அர்த்தம். இது என்ன மொத்தமே ஹைகிரீவனுடைய திருவுள்ளம் என்பதாகத்தானே சுவாமி தேசியம் சாதிக்கிற. அதனால இப்ப எழுதுறதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரம் முதலானதெல்லாம் ஹைகிரீவன் மூலமா நடக்கிறது. ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அப்யுபேயாஹா அப்படிங்கிற என்னுடைய நாக்கு நுனி இருக்குல்ல அது சிம்ஹாசனம், அந்த சிம்ஹாசனத்துல நீ வந்து உட்காந்துக்கோ என்கிற ஹைகிரீவன் சிம்ஹாசனத்துல வந்து உட்காந்துட்டா வச்சுக்கோங்க. அப்போ வாக்குல ஆச்சரியமான வாக்கு வரும், நல்ல நல்ல வார்த்தைகள் தான் வருது. அதே மாதிரி வாதத்துல ஜெயிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆச்சாரிய உபதேசம் பண்ணும் போதெல்லாம் கூட சுவாமி தேசியம் விஷயம் சொல்ல ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக அயக்ரீவ கேஷோர்மி கோஷ கஷிப்த பிரத்யர்த்தி திருப்தி ஜெயதி பகுகுணா பங்கி அஸ்மத் குருநாம். நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமை, ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக அவளுடைய ஹிருதயத்துல ஹைகிரீவன் எழுதுகிறார். ஹயக்ரீவ அந்த ஹைகிரீவனுடைய கணைப்பாகத்தானே அவருடைய உபதேசங்கள் எல்லாம் இருக்கு என்பதாக சொல்ற ஆச்சாரியர் பரம்பரையில எல்லாருமே ஹைகிரீவன் அனுகிரகத்தினாலே அவர்கள் எல்லாம் உபதேசம் செய்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்கிறார். இது பல ஆச்சாரியர்கள் விஷயத்துல ஸ்பஷ்டமா தெரியாட்டா கூட, அதாவது என்ன கேட்டா இந்த மாதிரி ஐதிஹியங்கள்லாம் இல்லாட்டா கூட உண்மை இதுதான். சுவாமி தேசிகன் விஷயத்துல பல ஐதிஹியங்கள் மூலமாக இது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிய வருது. சுவாமி தேசிகன் தபஸ் பண்ணார், ஹைகிரீவ சாட்சா்காரம் பெற்றார் அப்படின்னு தெரிய வருது. இப்படி தபஸ் பண்ணி ஹைகிரீவ சாட்சா்காரம் பெற்று ஹைகிரீவனுடைய பரம அனுகிரகம் பெற்று அதனால விசேஷ சக்தி பெற்று சுவாமி தேசிகன் இந்த ஆச்சாரியால் சொல்லாதது அவர் சொல்லல, அவர் சொன்னதுதான் சொல்ற. இவா சொன்னதுதான் ஹைகிரீவன் என்ன பண்றாருன்னு கேட்டா, நமக்காக இந்த ஆச்சாரிய பரம்பரையில வந்து இப்படியானால் நாதமுனிகள் அந்த மாதிரி ஆரம்பிச்சு திருக்குறுகை பிரான் சீபாஷகார திருக்குறுகை பிரான் பிள்ளான் இந்த மாதிரியான ஒரு ஆச்சாரிய பரம்பரையில சுவாமி வேதாந்த தேசிகன் எதை சொல்றாரோ அது நான் சொல்றதுங்கிற ஹைகிரீவ பெருமாள். இது நான் சொல்றதுதான், இது ஏதோ இவ தனியா சொல்றாரு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எம்பெருமான் தானே இந்த ஆச்சாரிய பரம்பரையை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அதனால இது நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது மொத்தமுமே அப்படிங்கறதாக ஒவ்வொரு கிரந்தத்திலையும் அது மாதிரி பல லீலைகளையும் ஸ்ரீ ஹைகிரீவ பெருமான் தேசிகளுடைய விபவத்திலே நடத்தி காமித்து நமக்கு அதையெல்லாம் புரிய வச்சிருக்க. அதனாலதான் அநேக கிரந்தங்கள்ல ஹைகிரீவன் சாதிக்கிறீங்க. அது என்ன சாரா எல்லாம் பார்த்தோம் இல்லையா, சத்தூஷணி அது மாத்திரம் இல்ல, தத்துவமுக்தா கலாபம்னு ஒரு கிரந்தம் சுவாமி தேசியுடைய அற்புதமான கிரந்தம். அதுல ஆரம்பத்திலே ஹைகிரீவன் தான் சேவிக்கிற லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிசையா தேச சம்வர்தமானஹா நாபி நாலீகரிங்கன் மதுகர பட்டலி தத்த ஹஸ்தாவலம்பஹா அஸ்மாக்கம் சம்பதோகான் அவிரல துளசீதாம சஞ்சாத பூமா காலிந்தி காந்திகாரி கலயது வபுஷஹா காலிமா கைட்டபாரேஹே. ஆச்சரியமான ஒரு விஷயம் சாதிக்கிறாருங்க, லக்ஷ்மி ஹைகிரீவன் சேவை சாதிக்கிறாரா. அதனால லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ ஹைகிரீவன் ரொம்ப விசுத்தமாக வெள்ளையாக இருக்கக்கூடியவர், ஆனா கூட கிருஷ்ண துளசி அப்படின்னு ஒரு கருத்த துளசி மாலை சாத்தின்னு இருக்காரு. அதனுடைய கருப்பு அவர் திருமேனியில பிரதிபலிச்சு, அந்த வெள்ளை திருமேனியில பிரதிபலிச்சு அந்த திருவேணி எங்கேயும் கருப்பாவே தெரியும். அதுல லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ பிராட்டி பக்கத்துல இருக்காரு இல்லையா, அவருடைய திருக்கண் கடாட்சம் படுறது இவர் மேல. அந்த திருக்கண் கடாட்சமும் கருப்பா இருக்கா, ஏன்னா கண்ணு கருப்பா இருந்தா அழகு ஸ்திரீகளுக்கு. அந்த ரீதியிலே கருப்பான திருக்கண் கடாட்சம் பட்டு பட்டு பட்டு சத்தத பரிஜயாது எப்பவுமே பட்டுன்னு இருக்கு இல்லையா. அதனால அந்த திருமேனி நல்ல கருப்பா சேவை சாதிக்கிறதா. அதனால ஹைகிரனுடைய திருமேனி வாஸ்தவத்துல அது வந்து உண்மையான நிலையிலே வெளுத்த திருமேனியாக இருந்தா கூட மற்ற எம்பெருமான் திருமேனி மாதிரி கருப்பா சேவை சாதிக்கிறதே என்னன்னு பார்த்தானா, லக்ஷ்மி பிராட்டியினுடைய கடாட்சம் பட்டு இருக்கு, துளசி மாலை இருக்கு, அப்புறம் மதுகர பட்டலி தத்த ஹஸ்தாவலம்பா அப்படின்னா சாதிக்கிற. அதனால காலிந்தி காந்திஹாரி கருப்பாக சேவை சாதிக்கிறார்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். இந்த மாதிரி ரீதியில பல கிரந்தங்கள்ல ஹைகிரீவனை ஸ்மரிச்சு சுவாமி தேசிகன் வந்து இதையெல்லாம் என் நாக்கில இருந்து ஹைகிரீவன் எழுதி வைக்கிறான் என்பதாக அழகாக சாதிக்கிறார். அப்படி இருந்ததுல சில விசேஷமான ஸ்லோகங்கள்லாம் நாம இப்ப பார்க்க போறோம். ஹைகிரீவன் அப்படின்னு சொல்லச்சிய உடனே ஞாபகம் வருது என்ன கேட்டா, ஒன்னு வேதம். ஏன்னா ஹைகிரீவன் இல்லாட்ட வேதம் கிடையாது, வேதம் இல்லாட்ட ஒண்ணுமே கிடையாது. வேதத்தை அடிப்படையாக வைத்துதான் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் வந்துருக்கு. அந்த ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் ஆழ்வாராச்சாரிய ஸ்ரீ சூக்திகள்லாம் வந்திருக்கு. அதனால எல்லாத்துக்கும் மூலம் வேதம் தான். ஆதவ் வேதா பிரமாணம் அப்படிங்கிற பராசரப்பட்ட முதல்ல வேதங்கள் எடுத்துக்கோங்க, அப்புறம் அதுல இருந்து மற்ற எல்லாம் வந்துக்கலாம் அப்படிங்கிற அப்படிப்பட்ட வேதத்தை மீட்டு கொடுத்தவர் இந்த ஹைகிரீவன் பெருமான் அப்படிங்கறத முக்கியமான விஷயம், முதல் விஷயம். ஹைகிரீவன் சொல்லிச்ச என்னென்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஒன்னு வேதம், ரெண்டு வாதம், வாதம் பண்ண சுவாமி தேசிகன்னா வாதம் பண்ணி ஜெயித்தார்கள் என்பது, மூணு போதம், போதம்னா ஞானம், ஹைகிரீவன் எப்படி விசேஷமான ஞானம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது. ஒரு சாதாரண வித்திய சாதாரண விஷயம் தெரிஞ்சா கூட அது ஹைகிரீவன் அனுகிரகம் இருந்தா தான் நமக்கு கிடைக்கும், கேட்டா கிடைக்காது, அதையும் சுவாமி தேசிகன் சாதிக்கும். அதனால இது அதுக்கப்புறம் இதுக்கு மேல ஹைகிரீவன் வந்து மோக்ஷாதிகள்லாம் கூட கொடுப்பார் அப்படிங்கிறது. அதுல முதல்ல வேதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைகிரீவன் அவதாரமே வேதத்தை மீட்டு கொடுப்பதற்காக ஹைகிரீவனுடைய அவதாரம் அப்படிங்கிறபடினால ஹைகிரீவனோடு சம்பந்தப்பட்டது நமக்கு விசேஷமாக தெரியுது. வேதத்தை அவர் மீட்டு கொடுக்கவே தான் நமக்கு இத்தனை பிரமாணங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இல்லாட்டா வேதமே இல்லாட்டா நம்ம என்ன பண்ண முடியும், நாம மாத்திரமல்ல பிரம்மாவே சிருஷ்டிச்சிருக்க முடியாதே அப்படின்னா. மந்தோ பவிஷ்யன் நயதம் விரிஞ்சா வாசாம் நிதே நிதே வஞ்சித பாகதேயா முதல்ல வேதத்தை கொடுக்கலன்னா நம்ம சரஸ்வதியோட ஆத்துக்கார் பிரம்மா இருக்கருளியோ அவர் ஒண்ணுமே இல்லாமல் நம்மள மாதிரி முத்தாளாயிருப்பார், ஒண்ணு இருக்காது அவருக்கு. பிரம்மா அப்படின்னு சொல்லும் போதே பிரம்மாவுடைய பிரம்மபத்தினி சரஸ்வதி அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கணும். இதுக்கெல்லாம் மூல காரணம் பிரம்மாவுக்கு நாலு வேதத்தையும் பெருமான் முதல்லயே உபதேசம் பண்ணிட்டார் சிருஷ்டிக்கெல்லாம் முன்னாடி, அதாவது பிரம்மாவுடைய சிருஷ்டிக்கு முன்னாடி. பிரம்மா இந்த லோகங்களை சிருஷ்டிக்கிற அதுக்கு முன்னாடி பரமாத்மா என்ன பண்ணார்னா அந்த பிரம்மாவுக்கான லோகத்தை சிருஷ்டிச்சு பிரம்மாவை சிருஷ்டிச்சிருக்கார். அதுல அவர்கிட்ட கட்டளை இட்டார், நீ எல்லாத்தையும் சிருஷ்டிக்கணும். ஆனால் மந்தோ பவிஷ்யத்து பிரம்மா கூட முட்டாளாயிருப்பார், இந்த வேதங்கிறது இல்லட்டா. அப்படி அல்லாமல் பிரம்மாவை பிரம்மாவாக்கி காப்பாத்திறது ஹைகிரீவ பெருமாள் தானா, அவர் அவதாரம் தானா. தைத்யா பணித்தான் தயையை பூயோபி, நம்முடைய தயினாலே தைத்தியர்களை எல்லாம் அசுரர்களை எல்லாம் ஒழித்து திருப்பி இந்த வேதத்தை மீட்டுக் கொண்டு வந்து பிரம்மாவுக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்தாரு இல்லையோ. அத்தியாபயிஷ்யஹ நிகமான் நச்சேத்தம், அது பண்ணலைன்னா என்ன ஆயிருப்பார் பிரம்மா அப்படிங்கிற. அதே மாதிரி பிரம்மா மாத்திரம் என்ன, பிருஹஸ்பதியும் அப்படிதான், தேவகுருவான பிருஹஸ்பதி அவர் ஒரு சமயம் என்ன பண்ணா, விதர்க்கடோலாம் வியவதூய சத்தே பிருஹஸ்பதிம் வர்த்த யசே யசஸ்தம். தேவர்களுக்கெல்லாம் குரு அவர் தான், அவர் என்ன சொன்னாலும் தேவர்கள் தான் கேட்பார். அவர் ஒரு சமயம் கனவுதான் சொல்ல ஆரம்பிச்சுட்டார், நாஸ்திகவாதங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஏன்னு கேட்டா ரொம்ப அதிகமா ரிசர்ச் பண்ணி ரொம்ப நிறைய படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவ புத்தி இந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரியாக இது உண்டு. அப்ப என்ன பண்ணணும் கேட்டான்னா, அக்னா சம்பிரதாயம் அப்படின்னு பெயர். இந்த சம்பிரதாயத்துக்கு அனுசரிச்சுதான் இருக்கணும். சித்தம் சத் சம்பிரதாயே சிரஜியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஆச்சாரிய லட்சணம் சொல்றா சுவாமி. தானாக ரொம்ப பிடிச்சு தானாக அதுக்கு மிதமான ஞானம் எல்லாம் இருந்ததுன்னா அப்ப விபரீத ஞானத்தை போய் முடியலாம். பிரகஸ்பதிக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. பிரகஸ்பதி மாதிரி மகாஜானி யாரும் கிடையாதான். இப்படி படிச்சு படிச்சு கடைசியில என்ன ஆச்சுன்னா நாஸ்திகவாதத்தை பேச ஆரம்பிச்ச. கடைசியில இப்படியா அப்படியான்னு கேள்வி வந்துருச்சு, சம்சயம் ஆயிடுச்சு, விதர்க்கடோலாம் கூஞ்சல் மாதிரி இப்படி இப்படின்னு மனசு ஆடிந்து இருக்கு. அப்ப ஹைகிரவன் என்ன பண்ணாருன்னா, சத்துவமூர்த்தியான ஹைகிரவன் அவருக்கு சத்துவ குணத்தை அதிகமாக்கி தந்தார். அப்பதான் நல்ல ஜானம் வரும் அப்படிங்கிறதுக்க. சத்வே பிரகஸ்பதியும் வர்த்த எசே யதஸ்தும், அதனால பிரகஸ்பதியும் பொழைச்சார். பிரகஸ்பதி சொல்றதுதான் தேவர்கள் எல்லாம் கேட்பா, அதனால தேவர்களும் பொழைச்சார். மொத்தமும் பொழிச்சு எல்லாம் பொழிச்சு. அதனால ஹைகிரீவன் பண்ண விசேஷ அனுகிரகம் இந்த வேதம் மூலமாக பரிமுகமாய் அருளிய எம் பரமன் கான்வின் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லா இடத்துலயும் அஜ்ஞானம் இருட்டு இருக்கச்ச, வேதங்களே இல்லாமல் எல்லாரும் தவிக்கச்சே, எம்பெருமானது பைமுகமாக வந்து அவதாரம் பண்ணி காப்பாத்தி கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, வேதங்களை மீட்டு கொடுத்தான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, வேதத்துக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அநேகம். அதாவது முதல் முதல்ல வேதத்தை உபதேசம் பண்ணது யார் அப்படின்னா எம்பெருமான் தான். பிரம்மாவுக்கு அடியிலே வேதத்தை உபதேசம் பண்ணது யார் அப்படின்னா பெருமான் தான். அந்த வேத ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், அதாவது வேத தேவதைக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அவரும் பெருமான் தான். அந்த வேதத்துக்கு ஆபத்து வந்தபோது வீட்டுக்கு கொடுத்தவர் யார், ஹைகிரீவ அவதாராதிகள் அப்படின்னா அதுவும் பெருமான் தான். வேதத்துக்கு பரம தாத்பரிய விஷயமாக வேத வேத்தியனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அதுவும் எம்பெருமான் தான். வேதத்தினால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும், வேற எதனாலையும் தெரிந்து கொள்ள முடியாது என்கிற ஒரு முழு பெருமை படைத்தவன் யார் அப்படின்னா பெருமாள். வேதத்தினுடைய பரம தாற்பரியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக பார்த்தோம்னா வேதத்துக்கும் பெருமாளுக்கும் அநேக சம்பந்தம் இருக்கு. கல்ப காலத்திலே வேதங்களை வைத்து ரட்சித்தவன் யார் அப்படின்னா அதுவும் பெருமாள் தான் அப்படின்னா. எல்லாமே வேதங்கிறது பெருமாளுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சகல விதமான சம்பந்தமும் இருக்கு பெருமாளுக்கு. அதனால பெருமாள் இங்க வீட்டு கொடுத்தார் அப்படின்னா அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. என்ன கேட்டா அவரவர்கள் சொத்தை அவரவர்கள் தானே வீட்டு தரணும் எப்பவுமே. வேதங்கிறது பெருமாளுடைய சொத்து தானே, இன்னொருத்தருடைய சொத்தா இருந்தா அவர்களும் வீட்டுப்பார். பெருமாளுடைய சொத்து தானே இது, அதனால தன் சொத்தை தானே மீட்டு பெருமாள்கிட்ட சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துட்டாராம். யதாத்மானோ வேதாஹ யதனுதுன வர்ணா பிரதி ஜுஷஹ பிரமாணம் எத்ரைதே நியதம் அபரிச்சேத்ய விபவே ய ஏஷாம் ஆஹர்த்தா தனுஜ மதனோ வாஜிவதனஹ சமே தேவஸ்ரீமான் விதலயது சம்போகம் அகிலம் அப்படின்னு யதாத்மானோ வேதாஹ. வேதங்கள் மொத்தம் பகவத் சுரூபமாக இருந்திருக்கு. எல்லாம் வேதத்துல இருக்கக்கூடிய வர்ணங்கள், வேதத்துல இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அப்படியே நமக்கு எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். வேதங்கள் எல்லாம் மொத்தமுமே பரம தாத்பரியமாக எம்பெருமானைத்தான் சொல்லியிருந்தேன். பிற தேவதைகள்லாம் சொன்னா கூட அதுக்குள்ள அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு பரம தாத்பரியமாக எம்பெருமானை சொல்லியிருந்தேன். அதனால அந்த வேதங்களை ஹைகிரீவன் வந்து மீட்டுக் கொடுத்தான் அப்படிங்கறது ஆச்சரியம் இல்லை. அவனுடைய வேதத்தை அவன் தானே மீட்டுக் வேதத்தான் வெங்கடத்தான் அப்படிங்கிறது அவனுடைய வேதத்தை அவன் வீட்டுக் கொடுத்தான். அவன் அந்த வேதம் மூலமாக வரக்கூடிய ஞானத்தை எனக்கும் அவன் தானே அடிக்கலாம். நான் இதுக்கு இன்னொருத்த போய் கேட்கலாம், எனக்கு வேதம் தெரியணும்னாலோ இல்ல வேதம் மூலமாக வரக்கூடிய பல விதமான ஞானங்கள்லாம் எனக்கு வரணும்னாலோ சாஸ்திராதிகம் மூலமாக வரக்கூடிய ஞானம் வரணும்னாலோ எல்லாமே அவன் மூலமா தான் வரணும். ஏன்னா வேதத்துக்கு சொந்தக்காரனாக இந்த ஹைகிரீவனே இருக்கிற முடியினாலே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். விதலையத்து சம்மோகம் அச்சிலம், எனக்கு என்னென்ன மோகங்கள் இருக்கோ அஜ்ஞானங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஹைகிரீவன் தான் போக்கடிக்கணும், போக்கடித்து எனக்கு வேத ஜானத்தை விசேஷமாக கொடுக்கணும் அப்படின்னு. அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார் அப்படின்னா ஒரு பிரளய காலம் வந்துட்டா மொத்தமும் போயிடுது. ஆனா பிரளயம் முடிஞ்ச உடனே வேதத்தை உபதேசம் பண்றான் எம்பெருமான். அதே வேதத்தை பழைய வேதத்தை அப்படியே உபதேசம் பண்றான். அப்ப அது வரைக்கும் பத்ரமா வச்சுட்டு இருக்கிறது யாருன்னா எம்பெருமான் தான் வச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி விசேஷமான ஞானம் அப்படிங்கிற வேத ஞானத்தை இந்த ஹைகிரீவ பெருமான் அழகாக அருளி செய்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம். இரண்டாவது, வேதம் மாத்திரம் இல்ல, பொதுவா யாருக்கு எந்த ஞானம் வந்தாலுமே சரி அது ஹைகிரீவ கடாட்சம் தான். எந்த சாஸ்திரத்திலயோ இல்ல எந்த வித்தியிலையோ எந்த ஞானமோ எது வந்தாலுமே அது ஹைகிரீவனுடைய கடாட்சம் தவிர வேற கிடையாது. எப்படியான பிரகஸ்பதிக்கு கிடைச்சதோ அந்த மாதிரியாக பல விதமாக உபதேசம் பண்றானோ, அதனால ஞானானந்த மயந்தேவம் விம்மல ஸ்பதிகாகத்தின் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவம் உபாசுகே. சர்வ வித்தியைகள் வேத வேதாந்த வித்தியைகள் மாத்திரம் இல்லாமல் இன்னும் என்னென்ன வித்தியைகள் இருக்கோ மொத்தத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஹைகிரீவ பெருமான் என்பதாக தெரியும். எப்படி அப்படிங்கிட்டா எல்லாத்துக்கும் மூலமான வேதமே அவங்கிட்ட தான் இருக்கு, வேதத்திலேருந்து மொத்தமும் வந்திருக்கு. அப்ப வேதமே அவங்கிட்ட இருக்கிற அப்படின்னால சகல வித்தியைகளுக்குமே ஹைகிரீவன் வந்து அதிபதியாக இருந்து எல்லாருக்கும் சேவை கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியல. அப்ப அதுதான் ஹைகிரீவன்ட்ட எல்லாரும் பார்த்துக்க. எனக்கு நல்ல வாக்கு வரணும்னா ஹைகிரீவன்ட்ட கேட்கலாம், திசன் துமே தேவ சதா துதியாக தயா தரங்கானுச்சரா கடாட்சாக ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், இந்த விஷயம் எல்லாருடைய காதுகளிலும் மதுரமாக இருக்கணும், எல்லாரும் கேட்டு சந்தோஷிக்கணும் அப்படின்னா அப்ப இந்த ஸ்லோகத்தை முதல்ல சொல்லலாம். ஹைகிரீவனே, உன்னுடைய கடாட்சம் தான் எனக்கு அப்படி மாதிரி வாக்கு எல்லாம் கொடுக்கணும். என்னுடைய வாக்கை கேட்டு எல்லாரும் ஆனந்திக்கும்படியாக என்னுடைய வாக்கானது எல்லாருடைய காதலையும் அமிர்தம் மாதிரி பொழியணும். அதுக்கு நீர்தான் கடாட்சம் பண்ணணும் என்பதாக ஹைகிரீவன்கிட்ட தான் பிரார்த்திக்கிறார்கள். இல்ல அதனால சுவாமி தேசியனுடைய சரித்திரமே நமக்கு தெரியும். யார் யார் என்னென்ன போட்டிக்கு கூட்டா கூட சுவாமி தேசிகன் வந்து ஹைகிரீவ கடாட்சத்தினாலே அனாயாசமா ஜெயிக்கிற. சில்பசாஸ்திரம் தெரியுமா, அதுக்கு கண்ணர் வட்டை தெரியுமா அப்படின்னா இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா கதையா இருக்கும். ஆனா உண்மையில என்ன கேட்டான்னா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சுவாமி தேசியன் போக மாட்டேன், எனக்கு கிணறு வெட்ட தெரியும், நான் ஏன் கிணறு வெட்டலாமா, இந்த கதைகள்லாம் சுவாமி தேசியன் வரமாட்டேன். ஆனால் அவர்கள் வந்து சுவாமி தேசியனை நம்புறதா இல்லாமா, இவருக்கு ஹைகிரீவ கடாட்சத்தினாலே வித்தியெல்லாம் கிடைச்சிருக்குங்கிறதா அவ நம்பல. ஒரு சில்பின்னு ஒருத்தர் வந்தார்னா அவர் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு சில்பசாஸ்திரத்தை எல்லாம் படிச்சு சில்பி ஆயிருக்கார். ஒருத்தன் கிணறு வெட்டுறான்னா திடீர்னு அவனுக்கு அந்த சாதுரியங்கள்லாம் வந்துடாதே, அவன் எத்தனையோ ஒரு 10 வருஷமாக அதுல இருக்கக்கூடிய நெளிவு எல்லாம் கத்துண்டு அவன் கிணறு எடுக்கிறான். இவன் கிணறு எடுக்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா மனசு மண்ணு மறுபடியும் சிரிஞ்சிடும், அப்படி இல்லாமல் கிணறு எடுக்கணும் அப்படின்னா இவர்கள்லாம் அந்தந்த மாதிரி பரிசிரமப்பட்டு அந்தந்த வித்தியில நைபுணியத்தை சம்பாதிச்சிருக்கிறார்கள். ஆனா திடீர்னு ஒருத்தர் வந்தார், இவர் நம்ம கூட பேசவும் இல்லை, நம்ம கூட படிக்கவும் இல்லை, நம்ம கூட இருந்து பரிச்சயப்படவும் இல்லை, ஒரு ட்ரைனிங் கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாமே இவருக்கு தெரியும், இவருக்கு இல்லாதது எதுவுமே கிடையாது, சகல கலைகளும் இவர்கிட்டதான் இருக்கு அப்படின்னு பெயர் வாங்கிட்டு போறான்னா எப்படி அப்படின்னு கேட்டா, ஹைகிரீவ கடாட்சம் அப்படின்னா ஹைகிரீவன் அனுகிரகம் பண்ணியிருக்கார், தபஸ் பண்ண ஹைகிரீவன் நேரம் வந்து சகலமும் உனக்கு வந்துடும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது நம்புறதுக்கு அவ தயார் இல்லை. அதனால்தான் அவ வாதத்துக்கு கூப்பிடுறான், அதனால்தான் அவர்கள் வந்து இதுக்கெல்லாம் கூப்பிடுறான், இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் கூப்பிடுறான். ஆனா சுவாமி தேசியன் எதுக்காக போனார், நான் இவர் இதெல்லாம் சொல்லிட்டு போறவர் கிடையாது, ஆனால் ஹைகிரீவனுடைய பெருமை அவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்குதான். இப்ப இதெல்லாம் வந்து நீ நினைக்கிற மாதிரியாக ஏதோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்ததெல்லாம் இல்லை, ஹைகிரீவ கடாட்சத்துல அனாயாசமாக வந்தது, அதனால அனாயாசமா எல்லா காரியமும் சுவாமி தேசியன் செய்ய. அப்போ இது மூலமாக ஐக்கிரிய கடாட்சங்கிறது எப்படி இருக்குங்கிறது நமக்கு புரியணும். ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தேசிகன் மூலமாக என்னுடைய கடாட்சம் விசேஷமானது அப்படின்னு காமிக்கிறார். உண்மையிலே சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணப்புறம்தான் ஐக்கிரிய கடாட்சம் நிறைய பேருக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். ஏன்னா சுவாமி தேசிகனால் தான் ஐக்கிரியவனுடைய சன்னிதிகள்லாம் அங்கங்க நிறைய இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் என்னென்ன வித்தியை எடுக்கிறோ அவரெல்லாம் ஹைகிரீவனை சேவிச்சுட்டு அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பிரத்யக்ஷமாக இப்ப பார்க்கலாம். அப்படியாக வந்து விசேஷமான ஞானத்தை யார் யார் என்னென்ன ஞானம் கேட்கிறாளோ அவர்களுக்கு அந்தந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தெரியும். இதே இது பெருமானானபடியினால இன்னொரு விஷயம் சுவாமி தேசிகன் சொல்றார், எம்பெருமான் சிவன் நாராயணன் இருக்கான் இல்லையோ அவன் தான் எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கிறவன். ஜாயமானம் சி புருஷம் எம் பசியன் மதுசூதனஹா சாத்திக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷா சச்சிந்தகா. ஞானம் வரணும்னா சர்ப்பம் வரணும், சாத்விகனா இருக்கணும். சாத்விகனா இருக்கணும்னா ஜாயமான கடாட்சம் வேணுமா? பிறக்கும் போதே எம்பெருமான் கடாட்சம் பண்ணுவானா? அந்த ஐக்கிரவ பெருமான் பிறக்கும் போதே யாருக்கு கடாட்சம் பண்றானோ அவன் தான் சாத்விகனாக ஞானவானாக இருப்பான். கேட்டா அது சரியா வராது. அதனால எப்பவுமே ஞானத்தை கொடுக்கறது பெருமான் தானே, வேதத்தை கொடுத்தது பெருமான் தான், இத்திகாச சாஸ்திரங்களை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணது பெருமான் தான், ஆழ்வார்களை அவதரம் பண்ணி திவ்ய புரந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணது பெருமான் தான். அதனால எல்லாம் அவதான் வச்சிருந்துக்க. பகவத்கீதை உபதேசம் பண்ணது யாரு? அதுவும் பெருமான் தான். அதனால எல்லாமே இந்த ஞானம்ங்கிறது பெருமான் மூலமா தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். ஞானத்துல முக்கியமானது இந்த வேதங்கள், அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதையும் முதலானது, அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் முதலானது, அதுக்கப்புறம் ஸ்ரீபாஞ்சராஸ்திரம், இது எல்லாமே, அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியர் சி சித்தி, இது எல்லாமே பெருமாள் தான் பண்ணி வச்சிருக்க மொத்தமுமே. அதனால அயமுக முகைஹி தத்தூபைஹி அகர்ம விநிர்மிதைஹி உபதிசதி எஸ் சத்தியம் பத்தியம் ததாமவசீததாம் ஜனன பதவி யாத்தாயாத ஸ்ரமாபஹராம் தியம் ஜனயது சமே தேவ ஸ்ரீமான் தனஞ்சயசாரதிஹி. இந்த ஸ்லோகத்துல ஹைகிரீவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் முடிச்சு போற சுவாமி. முத முதல்ல ஞானத்தை கொடுத்தவன் ஹைகிரீவன் பிரம்மாவுக்கே, அடுத்தது நமக்கு கடைசியா பெருமாள் ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை உபதேசம் பண்ணான் அப்படிங்கறதுதான் கடைசி. அது முன்னாடி நிறைய புராணங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஸ்ரீ வராக பெருமாள் வராக புராணத்தை உபதேசம் பண்ணார், அதுக்கப்புறம் மத்ய அவதார பெருமாள் வந்து மத்ய புராணத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இன்னும் நடுவில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர் மூலமாக பிரவர்த்தனம் பண்ணார், இதெல்லாம் இருக்கு பின்னாடி. அந்த சாட்சாத்தா எம்பெருமான் இது பண்ணார் அப்படின்னா ஹைகிரீவன் ஆரம்பிக்கிறோம், இந்த கிருஷ்ணன் பார்க்கணும், பகவத்கீதை உபதேசம் பண்ணிருக்கான். இப்படி ஞான உபதேசம் பண்ணி ஞான பிரவர்த்தனம் பண்றதையே தன்னுடைய காரியமாக வைத்துக் கொண்டிருக்கிறவன் சத்வமூர்த்தியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். மற்ற தேவதைகள்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, இவ்வளவு தூரம் எதிர்பார்க்க முடியாது, இது ஓரளவு எதிர்பார்க்கலாம் அவ்வளவுதான். வேற ஏதாவது பலன் இல்ல கேட்டா கொடுப்பாளா இருக்கும், குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பான், ஐஸ்வர்யம் இல்லைன்னா ஐஸ்வர்யம் கொடுப்பான், இந்த மாதிரிலாம் கொடுப்பான். ஞானத்தை கொடுக்கறதே ஒரு முக்கியமான காரியமாக வச்சிருந்தது. விஞ்ஞான விஸ்ராணன பத்த தீக்ஷம் அப்படிங்கிறது, ஞானத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு இதுக்கே சங்கல்பம் பண்ணிட்டே ஹைகிரீவன் அவதாரம். பிரம்மாவுக்கு மாத்திரம் இல்ல, இனிமேல் யார் யார் என்னென்ன ஞானம் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் அந்த ஞானத்தை கொடுக்கணும். விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதி கொடுக்கறன்னா யாருக்கு எந்த ஞானம் வேணா கொடுக்கறான்னா ரெண்டு வேணும். ஒன்னு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இருக்கணும், ரெண்டு கொடுக்கறதுக்கான மனசு இருக்கணும். கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட ஞானம் இருக்கான்னு கேட்டா விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் அப்படிங்கிற அவரே ஞானானந்த ஸ்வரூபமா இருக்க. அது மாத்திரம் இல்லாமல் சர்வஜனா இருக்க. அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கான மனசு இருக்குன்னு கேட்டா தயாநிதிம் அப்படிங்கிற ஹைகிரீவன் அப்படிங்கிறவர் பரம கருணையோடு கூட தானே பிரம்மாவுக்கு வேதங்களை எல்லாம் மீட்டு கொடுத்தார். அதே மாதிரியாக அதே கருணையோடு கூட எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு. அதனால இப்படி வேதங்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஞானங்களையும் எம்பெருமான் கொடுக்கக்கூடிய ஞானப்பிரதமான அவதாரங்கள் அநேகம் உண்டு, அம்சாவதாரம் உண்டு, அதுல வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார் அப்படின்னு. இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டா வாதம்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பிற மதங்களை எல்லாம் ஒழிக்கணும். அது ஒழிக்கிறதுக்கு ஹைகிரீவன்கிற ஒரு குதிரை, அந்த குதிரையினுடைய ஹலஹல சப்தம் இருக்கும் இல்லையோ, அதுவே ஒழிச்சிடும். உள்ள ஹைகிரீவன் தான் போகுங்க, இது தேசியனுடைய சொந்த அனுபவம். அதனாலதான் சததூஷணியில முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டானா, ஹயக்ரீவ சுதா சிந்து ஹர்ஷ கேஷாரவோர்மய ஜெயந்தி வாத வேதாந்த கஷிப்த பாக்கிய குதிர்த்தயான்னு ஒரு இடத்துல சாதிக்கிற அமரி சதுவ முதல் ஆரம்பத்தில் சமாஹாரஸ்தாம் நாம் பிரதிபதமுச்சாம் பாம எதுகாம் லய பிரத்யூகானாம் லகரி விதத்திற் போத ஜலதேகே கதா தர்ப க்ஷுப்ய கதக குல கோலாஹலபவம் அரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதன ஹேஷாஹலஹலஹ. தேசிகன் வாதம் பண்ணும்போது மூணு நாதம் கேட்கும், பெரியவர்கள் அழகா செய்வான், அழகா சொல்வார்கள். இது சாதாரணமா மனுஷாவோட வாதம் பண்றதா நினைச்சுட்டு எல்லாருமே வருவான், ஆனா உண்மையில அப்படி கிடையாது. இது மனுஷரோட வாதம் பண்றது கிடையாது. இது உள்ளுக்குள்ளே பார்த்தா மூணு நாதம் வந்துருக்கு. ஒண்ணு ஹயவதன ஹேஷா கலகலஹ, ஹயக்ரீவனுடைய ஹேஷா கணைப்பு சப்தம் கேட்கறதாம். அதனால பயந்து போறா அவர்கள் எல்லாம், ஏன்னா உள்ள இருந்து ஹயக்ரீவன் உள்ள இருந்து பேசிட்டு இருக்கா போல இருக்கு. அப்போ எப்படியானால் ஒரு குதிரை கணைப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப துஷ்ட மிருகங்கள்லாம் ஓடி போயிடும். காட்டுல காட்டு குதிரைகள்லாம் உண்டு, சிலதெல்லாம் குதிரைகளுக்கு சக்திங்கிறது அபாரமான சக்தி உண்டு. அதுகளுக்கு ஓடுற சக்தி ஆகட்டும், சரீர பலம் ஆகட்டும், எல்லாமே அபாரமா உண்டு. இப்ப காட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிருகங்கள்லாம் குதிரை கணப்பு சத்தத்தை கேட்ட உடனே எப்படி ஓடி போயிடுமோ, எப்படி யுத்தத்துல இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் பெரிய குதிரையோட சத்தத்தை கேட்டாலே பயந்து நடுங்குவாளோ, அந்த மாதிரி சுவாமி தேசியின் வாதத்தை கேட்டா எல்லாரும் நடுங்கினாள்னா உள்ள ஹைகிரீவனுடைய சப்தம். கதா தர்ப நாங்கதான் வாதம் பண்ணுவோம்னு அகங்காரத்தோட வர, கதகுல கோலாஹலபவம் பண்ற கோலாகலங்கள்லாம் இருக்கு இல்லையோ, அதில் மொத்தத்தையும் ஒழிச்சுடுவார். அதனாலே நம்ம மனசுல ஏதாவது அஜ்ஞானம் இருந்தால் அதையும் போக்கி ஹைகிரீவன் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டுவார் அப்படிங்கிறதுனால ஒன்னு குதிரையனுடைய ஹலஹல, ரெண்டாவது தேசிகன் வாய்க்கரன் பேசினார் அது மணியனுடைய நாதம், திருமணி ஆழ்வாருடைய நாதம் இருக்கும். என்னன்னா மொய் விளங்கலைகள் மொய்த்தொடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலம் வர கைத்தவன் அப்படிங்கிற அந்த நாக்குனுடைய முழக்கம் இருக்கே, அது எப்படினா கந்தா நாதம் அப்படிங்கிறது அசுரர்களை எல்லாம் விரட்டி பக்தர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு ஆகமத்தில் சொல்றாங்க. வித்ராசினி விபுதவைரி வரு தினீனாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அதனால திருவாரம் பண்ணும்போது வந்து சத்தம் கேட்டு வச்சுக்கோங்க, பக்கத்துல துஷ்ட தேவதைகள் துஷ்ட கிரகங்கள்லாம் என்னென்ன இருக்கோ நம்மளை பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன துஷ்ட கிரகங்கள்லாம் காத்துட்டு எல்லாம் ஓடி போயிடும். அதனால ஆற்றுல மணி அடிச்சு திருவாரம் பண்ணாலே போறோம், நம்ம நிம்மமா க்ஷேமமா இருக்கலாம். அப்படி அந்த கண்டாநாதத்துக்கு அந்த சக்தி உண்டு. அந்த கண்டாவதாரமான அப்படின்னால இவருடைய நாதம் இருக்கோ இல்லையோ, இதுவும் திருவேங்கடமுடைய அவனுடைய கண்டாநாதம் மாதிரி ஆச்சரியமாக கேட்கிற அப்படின்னாலே அதுல பயந்து போறார் எல்லாரும். மூணாவது சிம்மநாதம், கண்டேசயேஷ கவிதார்த்திக சிம்மநாதா அப்படிங்கிறது எப்படியானா நரசிம்ம பெருமானுடைய நாதம் இருக்கொள்ளியோ, முதல்ல அவருடைய சிரிப்பு சப்தம் கேட்டுதான் அதை கேட்ட உடனே அசுரர்கள்லாம் பயந்து போயிட்டாலாம், கிரண்யகசிபு சேர்ந்தவர்கள்லாம். அந்த மாதிரியாக ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பு உண்டு. அந்த மாதிரியான சுவாமி தேசிகனுடைய வாக்குல இந்த மூணு நாதமும் சேர்ந்து வரும். இவர் கவிதார்த்திக சிம்மமான அப்படினாலே அவர் நரசிம்மம், இவரும் நரசிம்மம் தான், ஏன்னா நரனாக அவதாரம் எடுத்த சிம்மம் இவரும் தான். அதனால அது கவிதார்த்திக சிம்மங்கிறவரும் நரசிம்மங்கிறவரும் ஒண்ணு. அந்த ரீதியில அந்த சிம்மநாதம் எப்படி ஆனா அசுரர்களை விரட்டித்தோ, அந்த மாதிரி இந்த சிம்மநாதம் இங்கே பிரதிவாதிகளை சுலபமாக விரட்டும். இப்படி மூணு நாதம் இருக்கு. இதுல ஹைகிரீவனுடைய நாதத்தினாலே இந்த வேதங்கள்லாம் இருக்கிற அப்படின்னா, ஹைகிரீவன்னாலே வேதம் தான், இந்த வேதங்கள்லாம் இருக்கிற அப்படின்னா தேசிய சீசுக்திகள் வேதங்கள்லாம் அப்படியே வேத அர்த்தங்கள்லாம் வருது. சமாஹாரஸ்தாம் நாம் சாமங்கள்லாம் சேர்ந்திருக்கு, பிரதிபதமுச்சாம் ராம யஜுஷாம் லய பிரத்யூகானாம் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம்னு வேத மந்திரங்கள், இதெல்லாம் மந்திரங்கள் என்னென்ன இருக்கோ மொத்தமும் ஹைகிரீவனுடைய திருமையில இருக்கு. எல்லாமே எல்லாம் ஹைகிரீவனுடைய நாதத்துல மொத்தமும் அடக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட ஹைகிரீவன் தேசிய நாக்கில் வந்து உட்காந்துருக்கான். அதனால்தான் வேதார்த்தங்கள் மொத்தமுமே ஆச்சரியமாக இங்க வந்துருக்கு. மாதிரி வேதம் என்ன வாதம் என்ன இது ரெண்டுமே அழகா நடக்கிறது. சுவாமி தேசியனுடைய சீசுக்திகள்ல இந்த ஹைகேவனுடைய நாதங்கள் எல்லாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கறதையும் நாம அழகாக பார்க்கிறோம். அதனால யாருக்கு எங்க வாதம் பண்ணணும்னாலும் சரி, இந்த ஹைகிரீவ சோத்திரத்தை சொல்லிட்டு போனா போறோம், ஒரு இடத்துல போறோம், நம்ம மீட்டிங்ல அழகா பேசணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், என்ன பேச போறோமோ என்னவோ தெரியல, எப்படி நடக்க போறதோ அப்படின்னா ஹைகிரீவ சோத்திரத்தை சொல்லிட்டு போனோம்னா அப்போ வாக்கும் அர்த்தமும் சித்திச்சிருந்தார் சுவாமி. சுவாகர்த்த சித்தி ஹேதோ ஹயக்ரீவ சம்ஸ்கிருதின் பக்தியா அப்படிங்கிற ஹயக்ரீவ் சொத்தம் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு வாக்கும் அர்த்தமும் சித்திக்கும். பேசணும்னா வாக்கு வேணும் அர்த்தம் வேணும், ரெண்டும் வேணும் இல்லையா? வெறும் வாக்கு பேசினா போறாது, அர்த்தத்தோட பேசணும். வெறும் அர்த்தம் வேணா சில பேருக்கு நல்லா இருக்கும், ஆனா வாக்குனால சொல்ல தெரியாது. சில பேருக்கு நிறைய ஐடியாலாம் இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் தெரியும், ஆனா வாக்குனால எப்படி சொல்லணும் அப்படிங்கறத அவளுக்கு தெரியாது. அவ சொல்றதுல மொத்த பேரும் குறைச்சு விட்டுருவா. சில பேருக்கு அழகா பேச தெரியும், ஆனால் அவருக்கு தெரிஞ்ச அளவு அர்த்தங்கள்லாம் விஷயங்கள்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்காது. இவர் சொல்றது அழகா தான் இருக்கு, ஆனா விஷயங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் இல்லாமல் வாக்கு அர்த்தம் ரெண்டுமே சித்திக்கணுமா? ரெண்டு சித்திக்கணும்னா ஹைக்கிரன் சித்திக்கணுங்க. ஏன்னா அர்த்தம் தான் இப்ப அர்த்த ஞானம் இது, வாக்கு மாத்திரம் இல்ல, வாக்கு ஞானம் அப்படி வச்சுப்போம். ஞானமும் வேணும் வாக்கும் வேணும், ரெண்டும் வேணும் இல்லையா? தெரிஞ்சிருக்கணும், சொல்லவும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதனால வாகர்த்த சித்தி ஹேதோஹோ வர்ணம்னா பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்கிருதி பக்தியா. அதனால ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை ரொம்ப பக்தியோட நம்ம சேவித்தோமானால், பாராயணம் பண்ணவோனால், படித்தோமானால் போதும், ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதாக சாதிக்கிறேன். விசேஷ விட்பாரித தேசுநாத விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷதோ மே கவிதார்த்திகேந்திரான் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அப்ஜிபேயாஹ. நான் சபைக்கு போகிறேன், விசேஷமா பேசணும், அதனால என் நாட்கள் நீ வந்து உட்காந்துக்கோன்னு பிரார்த்திக்கிற ஸ்லோகம். இதை நிறைய பேர் சொல்லுவான், நீ கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நல்ல ஞானம் வரும், நல்ல வாக்கு வரும். இதெல்லாம் வச்சு சுவாமி தேசியன் சதந்தூஷன்ல ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிச்சிருக்கேன். அபாதாத் அத்யக்ஷ பிரபிருதிமிதி வர்க்யேஷ்வவதிருதம் சரீரம் யஸ்யேதம் ஜகதகிலம் அந்தர்யமைதுஹு சமேதர்க்கைரேதை நிஜவிபவலிங்காகமதனைஹி பிரசீதத்வாசீதன் நிகமசதசீவா ஹயமுகா அப்படின்னு ஸ்லோகம். யார் யார் என்னென்ன தர்க்கவாதங்கள்லாம் என்ன வேணா பண்ணட்டும், தர்க்கவாதம் பண்ணி அவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டேன். அவ என்ன பண்ணுவா? எல்லாத்தையும் அபகரிப்பாள். எதை ஹரி அபகரிப்பாள் அப்படின்னா, ஒன்றும் ஞானத்தை அபகரிப்பாள், இல்ல பிரமாணங்களான வேதத்தை அபகரிப்பாள், வேதத்துக்கெல்லாம் வேற ஏதோ அர்த்தம் சொல்வா, அப்படி இல்லாட்டாலும் இந்த லோகத்தையும் அபகரிப்பாள். அதாவது பிரம்மா பரமாத்மாவுக்கு சொந்தமான லோகமே பொய் அப்படின்லாம் சொல்லுவா. இதை வேணா அபகரிச்சுன்னு போட்டவா, தர்க்கவாதம் பண்றபடினாலே வேதமே பொய்யின்னு சொல்லுவா, தர்க்கவாதம் பண்றபடினாலே எம்பெருமான பொய்யின்னுவா, தற்காலம் பண்றபடினாலே எம்பெருமானுக்கு சொந்தமான இந்த உபய விபூதி கொள்ளோ இதெல்லாம் எல்லாமே பொய் அப்படின்வா. இதெல்லாம் வெறும் தர்க்கத்தை வச்சுன்னு வாதம் பண்ணும்போது இதுதான் போய் முடியும் கடைசியில. ஆனால் ஹைக்ரீவனை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன சொல்றா அப்படின்னு கேட்டான்னா, வேதமா அது ஹைக்ரீவனுக்கு சொந்தமாச்சே அப்படிங்கிற, லோகமா அது எம்பெருமானுக்கு சொந்தமாச்சே, அவன் தானே இதை சிருஷ்டிச்சு, அவன் தானே அந்தரியாமியாக இருக்கான் அப்படின்னா, லோகம் சத்தியமா அப்படின்னு கேட்டா, ஆமா சத்தியம் தான், நேர பார்த்தா அப்படிதானே தெரியுது, சத்தியமா தான் இருக்கு, பொய்யா தெரியுதே, நேர பார்த்தா லோகம் சத்தியமா தெரியுது, வேதமும் லோகத்து சத்தியம் அப்படின்னு சொல்றது, அப்படிங்கிறது இருக்கு பொய்யின்னு சொல்லுவானே. அதனால நிஜ விபவ லுண்டாக்கம் அத்தனை, பெருமானுடைய விபவத்தை மறைக்கக்கூடிய தர்க்கம், பெருமானுடைய விபவத்தை அப்படியே அபகரிச்சின்னு போறதான், திருடின்னு போற மாதிரி திருடின்னு போயிட்டு இருக்கான் சார். அதை எல்லாம் மீட்டு கொண்டு வர சொல்லணும்னா ஹைக்ரீவனால் தான் முடியும். பகவானுடைய எப்படியானா வேதத்தை மீட்டு கொடுத்தானோ அந்த மாதிரி அவர்கள்லாம் தர்க்கவாதம் பண்ணி அபகரிச்சுட்டு போறாளாம். அந்த தர்க்கவாதம் பண்ணி அவர்கள் எம்பெருமானுடைய விபூதியும் நம்மளுடைய ஞானத்தையும் எல்லாத்தையும் அபகரிச்சுன்னு போனா அதெல்லாம் மீட்டு கொண்டு வரத்துக்கு ஹைக்ரீவன் தெய்வம் தேவையான ஹைக்ரீவனுடைய ஹைக்ரீவ சுதா சிந்து ஹர்ஷ சேஷா ரவோர்மய ஹைக்ரீவனுடைய சப்தம், ஹைக்ரீவனுடைய நாதம் சொல்லி அது எப்பவுமே ஜெயிக்கும். வாத வேளாந்த கஷித்த பாக்கிய குதிர்ஷ்டய, பெரிய சமுதிரம் சமுதிரத்தினுடைய கரையில போட்டு தள்ளி விட்டுடும் எல்லாரையும் போருங்க. எல்லாம் சமுத்திரம் என்ன பண்ணுன்னு கேட்டா, தங்கிட்ட வந்தவனு தான் வச்சுக்காது, போட்டு அலைய அடிஞ்சு அடிஞ்சு போட்டு கரையில தள்ளி விட்டுருவோம் இல்லையா, போங்கடா வெளியில அப்படின்னு அனுப்பிச்சிடும். அந்த மாதிரியாக வாதம் பண்ணணும்னு வந்தவர்களை தூக்கி எரிஞ்சு அனுப்பிச்சிருவோம். இந்த ஹைக்ரீவனுடைய கோஷம் அப்படிங்குறது இந்த மாதிரியாக பார்த்தோம்னா, விசேஷமாக வாதத்துக்கும் விசேஷமாக ஞானத்துக்கும் ஹைக்ரீவன் பரம அனுகிரகம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது நம்ம பல சீசுக்திகள்ல நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன கேட்டா சுவாமி தேசிய அனுபவங்கிறது நிறைய இருக்கு. ஹைகிரீவன் தான் மோட்சம் கொடுக்கற, ஞானத்தை கொடுக்கறன்னு அப்படின்னா அப்புறம் மோட்சம் கொடுக்கணும்னு ஹைகிரீவன் வேறையாது. அதனால நமஸ்கிரேதா விபக்தானாம் ஆத்மனாம் அந்தராத்மனே பிரம்மணே ஹயவத்ராய பந்த மோக்ஷைக ஹேதவே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சத்துவிஷயம்னா சாதிக்கிறேன். எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமையா இருந்து பந்தத்தை கொடுக்கணும் ஹைகிரீவன் தான், மோட்சத்தை கொடுக்கணும் ஹைகிரீவன் தான். தயாலுர் தேவோசவ் துரத வதனஹ தார யதுனஹ, பரம தயாளுவா இருக்கக்கூடிய ஹைகிரீவன் தான் எங்களை இந்த சம்சாரத்திலிருந்து எங்களுக்கு விமோசனங்கள்லாம் கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு. மிகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சோன்னு தான், சிருஷ்டிச்சோன்னு அவனுக்கு சொந்தமானது, அவன் தான் எங்களுக்கு ஞானத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு. எப்பவுமே என்னுடைய மனசுல அவன் சந்நிதி இருக்கணும், ஹைகிரீவன் எப்பவுமே இங்கேயே இருக்கணும் அப்படின்னு இப்படி எல்லாம் பல இடத்துல பிரார்த்திக்கிறார். அதுவும் சுவாமி தேசிகன் ஸ்லோகங்கள்ல சொல்லும் போது வேறொரு விஷயம் தெரிஞ்சது, இவர் தியானம் பண்ணார், ஹைகிரீவ மந்திரத்தை எல்லாம் இவர் உபதேசம் பெற்றார். அதுவும் குருத்வாங்க கிட்ட உபதேசம் பெற்றுக்கிறார், ஒரு தேவதை வந்து உபதேசம் பண்ணி கொடுக்கிறார். அந்த ஹைகிரீவ மந்திரத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணி ஒரு ஹைகிரீவ மூர்த்தியை தியானம் பண்றார். அந்த தியானம் பண்றத பல இடங்கள்ல சாதிக்கிறார். இப்படி எல்லாம் தியானம் பண்றேன் சஞ்சிந்தயாமி அப்படிங்கலாம் சொல்ற, சித்தே கரோமி மனசுல எப்பவும் வச்சுருக்கு, ஸ்புரிதாட்சமாலம் சவ்யேதரம் நாதகரம் துதீயம் என்னுடைய மனசுல வச்சிருக்கு. விபாவையே தேவ சபுஸ்தகம் தே வாமம் கரம் தட்சிணம் ஆசிரிதானாம், விபாவையே என் மனசுல எப்பவுமே நான் பாவனை பண்ணிட்டு இருக்கேன், எப்பவுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன், எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நிஷாமையே துவாம் நவபுண்டரீகே சரட்கணே சந்திரமிவ ஸ்புரந்தம், என்னுடைய மனக்கண்ணாலே எப்பவுமே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். யாக்கியான முத்ரா மதுரம் கரந்தே செஞ்சித்தேவ ஸ்லோகம் சொல்ற, ஐக்கியவுடைய திருமையை இல்லை, எப்படி ஆனால் யாக்கியான முத்ரா இருக்கோ, எப்படி ஆனால் கையில புஸ்தகம் இருக்கோ, இது ஒன்னு ஒன்னாக சொல்லி சொல்லி இதையே தான் நான் மனசுல எப்பவுமே நினைத்து கொண்டிருக்கேன், இதே தான் எப்பவும் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் தியானம் பண்ணது சொல்றதுக்கே ஐக்கிய ஸ்லோகத்துல ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் இருக்கு. நான் இப்படி இல்லாம இல்லை இப்படின்னா ஐக்கியனுடைய திருமேனியை சொல்லி அதை தியானம் பண்றேன் அப்படிங்கிற கடைசியில் தான் ஒட்டு மொத்தமா சேர்த்து நமக்கு சௌரியத்துக்காக எம்பெருமான் ஐக்கிரியனுடைய திருமேனியனுடைய அழகை அழகா வியாக்கியா முத்ராம் அப்படின்னு ஸ்லோகத்துல சாதிக்கிற, வியாக்கியா முத்ராம் கரசரசி ஜெய்ஹி புஸ்தகம் சங்கச்சக்கரே, ஒரு கையில வியாக்கியா முத்ரா இன்னொரு திருக்கையில பார்த்தோம்னா புஸ்தகம் வச்சுருக்க ஹைகிரீவனே வித்யாதேவனானபடினாலே ஹைகிரீவனே புஸ்தகம் வச்சுன்னு காமிச்சிருக்க நமக்கு. அப்புறம் சங்கச்சக்கர அப்படி அம்லான ஸ்ரீஹி அமிர்த விசதைஹி அம்சுபி பிளாவயன்மாம் ஆவிர் பூயாத் அனக மகிமா மானசே, எங்களுடைய மனசுல ஹைகிரீவருடைய இந்த திருமேனியானது எப்பவுமே இருக்கணும். நித்திய சந்நிதி பண்ணவன் சந்நிதி சந்நிதத்தாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்ற சந்நிதி சந்நிதின்னு வரும். அதாவது என்ன கேட்டானா அவிதித பகுபூமா நித்தியம் அந்தர் விதத்தாம் ஹயவர வதனோசௌ சந்நிதி சந்நிதின்னா அப்படின்னு வரும். ரெண்டு அர்த்தம், சந்நிதி சந்நிதி சந்நிதினா சத்துக்களுடைய நிதி, ரொம்ப மகான்களான ஆச்சாரியர்கள் கல்வியோ அவர்களுடைய நிதி எம்பெருமானா ஹைகிரீவன் தான். தஸ்மை நமோ மது ஜிதங்கிரி சரோஜ தத்வன் ஒரு நாதமுனிகளை பற்றி சொல்லியிருக்கேன். நாதமுனிகள் ஹைகிரீவன் கிட்ட ரொம்ப ஈடுபாட்டோட இருந்தார், ஹைகிரீவன் திருவடியிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதான் மகான்களுடைய நிதியா இருக்கக்கூடிய ஹைகிரீவன் அவன் சந்நிதி, எங்களுடைய மனசுல எப்பவுமே சந்நிதினா பக்கத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மனசுல வந்து எப்பவுமே வந்து இருக்கணும். நல்ல ஆதி காலத்துல ஞானத்தை கொடுக்கிறவன் ஹைகிரீவன், வேதத்துல அது மாத்திரம் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஹைகிரீவ கடாட்சத்தோட பிறந்தால் அது நல்ல ஞானத்தோட இருக்கும். மேன்னூர்த்தருடைய வேற யாராவது கடாட்சம் வந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஞானம் தான் வரும், யார் கடாட்சம் பண்றாங்கிறது முக்கியம். பிறக்கக்கூடிய குழந்தைய எந்த தேவதை கடாட்சம் பண்றா, அம்மா அப்பால எந்த தேவதை கடாட்சம் வேணும் அந்த குழந்தைக்குன்னு வேண்டிக்கிறார், ஹைகிரீவ கடாட்சம் வேணும்னு வேண்டிக்கோங்க, வேண்டுதான் அந்த குழந்தை என்ன விசேஷமாக ஞானத்தோடு கூட இருக்குமா. அந்த மாதிரியாக அப்படிப்பட்ட ஹைகிரீவனை நமக்கு எடுத்து சொல்லி சுவாமி தேசிகன் ஹயக்ரீவனையே சிந்தை பண்ணி சிந்தை பண்ணி, துவாம் சிந்தையன்னு தொன்மயதாம் பிரபன்னா, துவாம் உத்கிரணன்னு சப்தமயேன தாம்னா அப்படிங்கிறார். மொத்தமே துவாம் துவாம் தான், உன்னையதான் நினைச்சுட்டு இருக்கேன் எப்பவுமே. சுவாமேவ சிந்தையன், வேற சிந்தை கிடையாது. ஹயக்ரீவனே குறிச்சு தியானம் பண்றவர், அதுக்கப்புறம் முடிச்சப்பறம் கூட எப்பவுமே ஹயக்ரீவன் தான் தியானம் பண்ணிருக்கார். சுவாமி சிந்தையன்னு தொன்மயதாம் பிரபன்னா, கடைசியில் ஹயக்ரீவனாவே ஆயிட்டான் சுவாமி தேசிகன். ஹயக்ரீவன் வேற, தேசிகன் வேறன்னு. ஹயக்ரீவன் திருமணி பார்த்தா எப்படி இருக்கும், அப்படிதான் தேசிகன் திருமணியும் இருக்கு. வியாக்கியா முத்ராம் கரசரசி தேகி புஸ்தகம் சங்க சக்கரே, அப்படிதான் தேசிகன் இருக்க. வியாக்கியா முத்திரை வச்சுருக்க, புஸ்தகங்கள் எல்லாம் வச்சுருக்க. நமக்கு விசேஷமாக தேசிகன் சேவை சாதிக்கிற ஹயக்ரீவ அவதாரமே தான் அப்படிங்கறத நமக்கு ஸ்பஷ்டமா திருமேனியில கூட காமிக்கிறார் சுவாமி. ஒருத்தர் ஹைக்கியவனை சிந்திச்சுட்டே இருந்தா ஹைக்கியம் என்ன தானே ஆகணும். சுவாம் உத்கிரணன்னு சப்தமயேன தாம்னா, இத பேசச்ச யார பேசுறார் அப்படின்னா, சிந்திக்கச்ச ஹைக்கியவன் சிந்திக்கிறார், பேசச்ச யார பேசுறாருன்னா, அப்பவும் ஹைக்கியவன் தான் பேசிட்டு இருக்கேன் எப்பவுமே. ஹைக்கியனுடைய வைபவம் தவிர வேற கிடையாது. சுவாமின்னு சமாதேஷு சமேதிஜீய ஸ்வச்சந்த வாதாகவ பத்த சூரஹா, அப்படி இருக்கும்போது தேசியனோட வாதத்தை கூப்பிடா எல்லாரும். இவர் மனசுக்குள்ள இருக்கிறது ஹயக்ரீவன் தான், இவர் வாயத்திறந்து பேசினா ஹயக்ரீவன் பேசுறது தான், அவரை போய் வாதத்தை கூட்ட ஹயக்ரீவனையே சாட்சாத வாதத்துக்கு கூட்டதா அர்த்தம். இந்த விஷயம் தெரியாமல் அவர் வாதத்துக்கு கூட்டு பரிபவப்பட்டவர்கள் அநேகம் பேர் ஸ்ரீரங்கத்துல காஞ்சிபுரத்துல. சுவாமி தேசிகன் நம்ம சம்பிரதாயத்துக்காக அவர்களை எல்லாம் வென்று இந்த அர்த்தங்களை எல்லாம் சாதித்து கொடுத்தார் அப்படின்னு குரு பரம்பரையில அழகா சொல்றது. சுவாமின் சமாஜேஷு சமே திசிய ஸ்வச்சந்தவாதாகவ பத்தசூரஹ துவம் தவாநாத பரிக்ரஹாயாஹ நவம் நவம் பாத்திரமஹம் தயாயாஹ. அதனால ஹயக்ரீவ தயா பாத்திரம் அப்படின்னு சொன்ன வச்சுவோம். சுவாமி தேசியம் தான் முதல்ல வந்து நிற்பார். ஹயக்ரீவனுடைய தேய்க்கு பாத்திரமாகி சுருக்கமாக சொன்னோம்னா, ஹயக்ரீவனே நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்றுவதற்காக சுவாமி தேசிகனை தேர்ந்தெடுத்து ஒரு விசேஷமான சில லீலைகள் எல்லாம் செய்தருளினான் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதனால சுவாமி தேசிகன் ஹயக்ரீவனை பத்தி ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லாமல் பல இடங்கள்ல பல விதமாக சாதித்திருக்கிறதும் நமக்கு பல விதமாக உபயோகப்படுறது. யார் யார் எப்பப்போ எதை எதை அனுசந்தானம் பண்ணுவோம், அப்பப்போ அதையெல்லாம் அனுசந்தானம் பண்றா. எல்லாத்துக்கும் மேல சுருக்கமாக தேசிகன் தான் ஹயக்ரீவனை குறிச்சு தபஸ் பண்ற. நாமெல்லாம் வந்து தபஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அம்மால எங்க தபஸ் பண்றது நம்ம இல்ல. ஹயக்ரீவ மந்திரத்தை தான் உட்காந்து ஒரு நாளைக்கு 1008 ஹயக்ரீவ மந்திரத்தை வேற எதுவும் சிந்தை இல்லாம ஜபம் பண்ணி அதாவது பண்ண முடியுமா அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது நமக்கு. அதுக்காக தான் நமக்காக தான் சுவாமி தேசிகன் வந்து ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தையே கொடுத்துருக்கோம். பட்டத்தை ஹயக்ரீவ சம்ஸ்கிருதி பக்தியா அப்படிங்க அதெல்லாம் இல்லாட்டா பரவாயில்ல. ஹயக்ரீவன் கிட்ட பக்தியோடு கூட ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை கையில புத்தகம் வச்சுன்னு படிச்சா கூட போறோம், வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஹயக்ரீவனுடைய கடாட்சம் தானா வரும். ஏன்னு கேட்டான்னா தயாசி அநாத பரிகிரகாயாக, யார் வேற வழி இல்லாமல் ஹயக்ரீவனையே நாசனாக பிடிச்சிட்டு இருக்கானோ அவனை கட்டாயம் ஹயக்ரீவன் ஏத்துப்பா. சிவன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நீ பாத்துக்கோன்னு விட்டுருவ. உனக்கு என்ன ஞான சக்தி இருக்கோ அது மூலமாக நீ பாத்துக்கோ, எனக்கு எதுவுமே இல்லை நீ தான் கதி அப்படின்னு ஹயக்ரீவன்ட்ட வந்தா அப்போ ஹயக்ரீவன் வந்து கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவாராம். அதனால அதுக்காகவே இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரங்களையும் பல விதமான அனுபவங்களோடு கூட நாம் சொன்ன மாதிரி வாத அனுபவம், வேத அனுபவம், தியான அனுபவம், ஹயக்ரீவனுடைய திருமேனி அனுபவம், ஹயக்ரீவனுக்கு மோட்சம் கொடுக்கிற அனுபவம் எல்லாத்தையோடையும் கூட இங்கு சாதிச்சிருக்க. இதே மாதிரி பல கிரந்தங்கள்ல பல தேசியம் வந்து ஹயக்ரீவ வைபவங்களே அங்கே சாதிச்சிருக்க. அதையெல்லாம் சுருக்கமாக நாம் இப்போ பார்த்தோம். இப்போ ஹயக்ரீவ ஜெயந்தி திருவோணம் திருவனுக்கு வந்தாச்சு, நாளைக்கு ஹயக்ரீவ ஜெயந்தி ஆவணி திருவோணத்துக்கு. அவனு திருவோணம் தான் வாமன ஜெயந்தியும் கூட, ஓணம் பண்டிகை அப்படின்னு விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். அதனால இந்த ஒரு ஆச்சரியமான நாளில் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் மூலம் ஹயக்ரீவனை நாம் அனுபவிப்போம். இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, இதுவும் ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் தான். இது உத்தரோத்தரம் நமக்கு கிடைக்கணும் என்பதாக பிரார்த்திப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.